சமித பமகலிக ஆனந்த பைரவி. பலுக்கே பங்காரமாயேனா, பலுக்கே பங்காரமாயேனா, கோதண்ட பாணி பலுக்கே பங்காரமாயேனா, கோதண்ட பாணி பலுக்கே பங்காரமாயேனா, கோதண்ட பாணி பலுக்கே பங்காரமாயேனா, கோதண்ட பாணி பலுக்கே பங்காரமாயேனா, கோதண்ட பாணி பலுக்கே பங்காரமாயேனா, பலுக்கே பங்காரமாயேனா, கோதண்ட பாணி பலுக்கே பங்காரமாயேனா. பலுக்கே பங்காரமாய் பிலுச்சீன பலுகவேமி, பலுக்கே பங்காரமாய் பிலுச்சீன பலுகவேமி, கழலோ நீ நாம ஸ்மரண மரவனோ சக்கரி தன்றி, பலுக்கே பங்காரமாயேனா, பலுக்கே பங்காரமாய் பிலுச்சீன பலுகவேமி, பலுக்கே பங்காரமாய் பிலுச்சீன பலுகவேமி, கழலோ நீ நாம ஸ்மரண மரவனோ சக்கரி தன்றி, பலுக்கே பங்காரமாயேனா, பலுக்கே பங்காரமாயேனா, கோதண்ட பாணி பலுக்கே பங்காரமாயேனா, பலுக்கே பங்காரமாயேனா. சரணாகதத்ரண பிருதாங்குடவு காவ, சரணாகதத்ரண பிருதாங்குடவு காவ, கருணிம் சுபத்ராஜலவர ராமதாஸ, கோஷ பலுக்கே பங்காரமாயேனா, சரணாகதத்ரண பிருதாங்குடவு காவ, சரணாகதத்ரண பிருதாங்குடவு காவ, கருணிம் சுபத்ராஜலவர ராமதாஸ, கோஷ பலுக்கே பங்காரமாயேனா, பலுக்கே பங்காரமாயேனா, கோதண்ட பாணி பலுக்கே பங்காரமாயேனா, கோதண்ட பாணி பலுக்கே பங்காரமாயேனா, கோதண்ட பாணி பலுக்கே பங்காரமாயேனா, கோதண்ட பாணி பலுக்கே பங்காரமாயேனா, கோதண்ட பாணி பலுக்கே பங்காரமாயேனா, பலுக்கே பங்காரமாயேனா, கோதண்ட பாணி பலுக்கே பங்காரமாயேனா, கோதண்ட பாணி பலுக்கே பங்காரமாயேனா, கோதண்ட பாணி பலுக்கே பங்காரமாயேனா.